ശ്രീമാധവാന്വയസുതാംബുജിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജകാരീശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം ശൂണും നാരായണസ്യ ശുദ്ധസുദ്ധാരമാഭ്യ ഗ്രന്ഥാൻവീരദ്വീഷടാരേ നഷ്ടഭാരം നിസന്നേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാസ്വയമിതയാസ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയാത്കിമപ്യപദഗത്യുഹം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹ്വയം മഹഃ പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രകാശയതി യത്സൂക്തിഃ സ്വാധീനപതിതാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. പാദികളിലെ മഹിമയെങ്കിൽ தலைப்பில் பாதுகா சகசரத்தினுடைய இரண்டாவது பத்ததியான சமாக்கிய பத்ததியினுடைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல வந்தே விஷ்ணு பதா சப்தாங்கிறதான முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சோம். அதற்கு பிறகு இரண்டாவது ஸ்லோகமான ഭ്രമിട ഉപനിഷത് നിവേശൂനിയാ അതിലക്ഷ്മീരമണായ രോചയിഷ്യൻ ധ്രുവമാവിശതി സ്മ പാദുകാത്മാ ശതകോപസ്വയമേവ മാനനീയ. ഭ്രമിട ഉപനിഷത്ത് അതാവത് தமிழிலே பண்ணப்பட்டதான உபனிஷத்து, அது சாமவேதத்தினுடைய மிகச்சிறந்த உபனிஷத்தாக கருதப்படுகின்ற சாந்தோக்கிய உபனிஷத்தின் சார்ந்து நம்ம பிரிவெல்லாம் திருவாய் மொழி சொல்லிருக்கார். அதனால திரமிட உபனிஷத்துங்கிற இந்த பதத்துக்கு திருவாய் மொழி அப்படின்னு அர்த்தம். நிவேசூன்யானபி இந்த வேதத்தை பற்றி என்னன்னு தெரியாதவர்களுக்கும் அதுல கொஞ்சம் கூட பரிச்சரியம் இல்லாதவர்களையும் லக்ஷ்மி ரமணாய அந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் வேண்டப்பட்டவனான பிரியனான அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரோஜயிஷ்யன் அவர்களுக்கு அவர்களை அன்புடையவர்களாக செய்வதற்காக மானனீயஹா எல்லாராலும் மிகவும் கொண்டாடப்படத்தக்கவராக உள்ள சடகோபஹா நம்மாழ்வார் என்பவர் ஸ்வயம் ஏவ தானே பாதுகாத்மா பாதுகையின் ஆத்மாவாக. இங்கே பாதுக சரீரமானது அந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக நம்மாழ்வார் ஆகிறார் அப்படின்ற அர்த்தம் துணிக்கும்படியாக பாதுகாத்மாங்கிற பதத்தை நம் சுவாமி தேசிகன் பிரயோகிக்கிறார். அதிசதிஷ்ம ஆதிசதிஷ்ம அப்படிங்கிறதுனால இந்த பாதுகைகளிலே ஆத்மாவாக அந்த பாதுகேங்கிற சரீரத்துல அதுக்கு உள்ள ஆத்மாவாக நம்மாழ்வார் பிரவேசம் பண்ணினார் அப்படின்றது துருகம். அது ரொம்ப நிச்சயம், அது கண்டிப்பா நடந்ததே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை இது பண்ற. இப்போ நம்மாழ்வார் வேற இல்லை, பாதுக வேற இல்லை, நம்மாழ்வாரே பாதுக, பாதுகதான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தான் பாதுகொடுமா ஓர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்றது இங்க சுவாமி தேசிகனுடைய ஒரு நிச்சயமான எண்ணம். சரி, எதுக்காக இந்த அவதாரத்தை நம்மாழ்வார் பண்ணினார் அப்படின்னா, இப்போ நம்ம சனாதன தர்மத்துல சாதுர்வர்ணம்னு நாலு வர்ணத்தவர்கள் இருக்கா, அது அதுல சேராதவா பஞ்சமன் சொல்லி அஞ்சாவது வர்ணமா இருக்கா. இந்த ஐந்து வர்ணங்களில் இருக்கிறவர்களையும் அந்த பஞ்சமர்ணம் சொல்றாரு, அதையும் சேர்த்தது வர்ணமா சொல்றது இல்லை, இருந்தா கூட அவாலையும் அங்க விட்டு போடக்கூடாதுன்னு இருக்குதா. சாம அதர்வணங்கிறதான அந்த நான்கு வேதங்களையும் கற்பதற்கு யோகிதை இல்லாதவர்களான அந்த சதுர்த்த வர்ணம்னு சொல்றாங்க சுத்ராளவாளுக்கும், ஏனைய நாலு வர்ணங்கள்ல இருக்கிற ஸ்ரீகளுக்கும் வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் இல்லாததான அவர்களும் வேதத்தினுடைய உட்பொருளை அதனுடைய அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியை தான் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் பாதுகை என்பதான ஒரு இதை தனக்கு சரீரமாக கொண்டு அதற்குள்ளே நம்மாழ்வார் ஆத்மாவாக இருந்தார், ஆவிர்வித்தார் அப்படின்றது இந்த இடத்திலே சொல்லப்படுறதான முக்கியமான விஷயம். இந்த சகலரும் தெரிந்து கொள்ள வேணும் என்ற வேதங்களுடைய உட்பொருளை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக எல்லாரிடத்திலேயும் பரம கிருப்பையோட நம்மாழ்வார் இந்த திரமிட உபனிஷத்தான குருவாய் மொழியை இயற்றினார். இதை எதுக்காக இயற்றினார்னா, எம்பெருமானுடைய கடாட்சம் இதை கற்பவர்களுக்கு எல்லாம் ஏற்பட வேணும் அப்படின்ற ஒரு அபிலாஷையினாலே ஏற்படுத்தினார். இவர்களிடத்திலே எம்பெருமான் கடாட்சம் விடுவதற்கு இது ஒன்றே வழி அப்படின்னு நம்மாழ்வார் தான் நினைத்ததனாலே அந்த திரமிட உபனிஷத்தான திருவாய் மொழியை இயற்றினார். இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்னா, எம்பெருமான் சந்நிதிக்கு வரும்போது யார் வந்து பக்தர்கள் சேவிக்கிறாளோ அவர்களுடைய சிரசிலே ஏறி தங்கினால், அப்படி தங்குவதன் மூலம் அந்த அவசியம் எம்பெருமான் பிரீத்தியோடு அவர்களை கடாட்சிப்பான் அப்படிங்கிறத மனசுல திடமா நிச்சயம் பண்ணிண்டு அதன் பிரகாரமே பண்ணினார். இப்படி திருவாய் மொழி கற்காத பாமரரையும் விதிப்பதற்காக போ, அந்த திருவாய் மொழிங்கிறது தமிழ் தெரிஞ்சவா வாசிக்கலாம், இல்ல பெரியவாட்ட சங்க சொல்லிண்டு தமிழ் தெரியாதவா கூட வாசிக்கலாம். இப்ப கூட பெங்களூர் பக்கம் மைசூர் பக்கம் போனெல்லாம் தமிழே தெரியாது, இருந்தாலும் கன்னட லிபியில அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் வச்சுட்டு அவ இன்னைக்கும் சேவா காலங்கள்ல அந்த நாலாய டிவி பிரபஞ்ச செய்திகளை பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். சரி, அதுவும் இல்லை, ஏதோ வடநாட்டுக்காரன் அவனுக்கு திருவாய் மொழியிலையும் பரிசரியும் இல்லை, என்ன பண்றது? அப்போ இந்த திருவாய் மொழிய திருமண உபநிஷத்தை பண்ணா மட்டும் எல்லாரும் ஜெயிப்பாளோ? ஜெயிக்க மாட்டா. ஆனாலும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் சர்வருக்கும் போகணும், அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். அதனால அந்த பாதுகை என்பதை சரீரமாக கொண்டு நம்மாழ்வார் அதனுள்ளே பிரவேசம் பண்ணி எம்பெருமானை சேமிக்க வரும்போது அந்த பட்டர்சுவாமி ஹெடாரிஸ் ஆயிடுச்சு, அப்ப எல்லாரும் கிரகம் ஏற்படுமே, எல்லாரும் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு ஆளாவாளே, அதனாலே பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த திரமிட உபநிஷத் நிவேச சூன்யா. அபிலக்ஷ்மி ரமணாய ரோஷயிஷ்யன்னு துருவமாதிசதி ஸ்ம பாதுகாத்மா சடகோபஸ்வயமேவ மானனீயா அப்படின்றதான இந்த சமாச்சார அப்படிங்கிற இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். ஆழ்வார், அதாவது நம்ம ஆழ்வார் சுயமாகவே எல்லாராலும் மிகவும் பாராட்டப்பட கௌரவிக்கத்தக்கவர். ஏன் சொல்றேன், அப்படி எல்லாராலும் கௌரவிக்கும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டார், எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்க வேணும்னு நினைச்சார். ஆனா வேதம் ஓதுபவர்களுக்கு எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும் சாஸ்திரம் சொல்றது. அப்போ எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அது முடியாது. அந்த திரிவரஞ்சாளுக்கு தானே முடியும். ஸ்ரீ இந்த நான்கு வர்ணங்களிலும் இருக்கிற ஸ்ரீகளுக்கும் அப்புறம் சாதுர்வர்ணியமான அந்த சூத்ராளுக்கும் வேதத்தை தீனம் பண்ண முடியாது. ஆனா இவாளுக்கும் எம்பெருமானுடைய கிருப்பை கடாட்சம் வேணுமே, அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தார். அதனால வேதம் என்ன சொல்லிட்டோ, பிராமணோசியமுகமாசி பாகூர ஜீன்யஸ்ருதோ அஜாயத. நம்மாழ்வார் தான் போய் அந்த சூத்ர யோனியிலே பிறந்தார். இப்போ அவளுக்கு வேதம் ஓதுறதுக்கு அதிகாரம் இல்லை இல்லையா, அதனால அது மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய சரீரம் இருக்கு, அவனுடைய சுபாஸ்ரீ திவ்ய மங்களமான திருமேனி இருக்கு. அந்த திருமேனியில எந்த அவையும் பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா சிரசா மார்பா இடுப்பா எல்லாம் இல்லை, அவனுடைய திருவடிகள் மட்டுமே. வேதம் அந்த திருவடிகளிலிருந்து சூத்தர்கள் பிறந்தார்கள் சொல்றது. இப்போ அந்த திருவடிக்கு கீழ பாதுகையா நம்மாழ்வார் இருக்கார், அதனால தான் சூத்ர ஜாதியிலே பிறந்தாராம். ஏன்னா பத்யாம் சூத்ரோ அஜாயத்தன்னு சொல்லிட்டு போனோம். அதனால இப்படி பார்க்கும்போது மற்றையோர்க்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேதம் ஓதுவதாலே ஒரு வழி இருக்கு. இந்த நான்காவது வர்ணத்தவர்களுக்கும் ஸ்ரீகளுக்கும் இல்லையே, அந்த குறை தீர வேணும் என்பதற்காக தான் பாதுகையின் உள்ளே ஆத்மாவாக பிரவேசம் பண்ணார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் பண்ணினது நான்கு பிரபந்தங்கள். திருவாசிரியம் முதல்ல திருவிருத்தம், அது இந்த திருவிருத்தம்னு சொல்றோமே அந்த திருவிருத்தம் என்பது ரிக்வேத சாரம். அதுக்கப்புறம் யஜுர்வேதம், அது சப்த காண்டங்கள் உள்ளது. அந்த சப்த காண்டங்களுக்கு ஈடாக ஏழு பாசுரங்கள் கொண்டதான திருவாசிரியத்தை பண்ணார். அதுக்கப்புறம் சாமவேத சாரம், அந்த சாமவேத சாரமாக திருவாய் மொழியை பண்ணார். ஏன்னா சாமசாகா சரஸ்ரஹான் அது ஆயிரம் சாகிகள் விழுந்தது, இப்ப ரெண்டரைதான் இருக்கு, அது வேற எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த ஆயிரம் சாகிகளுடைய அந்த சாமவேதத்துக்கு சமமாக ஆயிரம் பாசுரங்கள் கொண்டதான திருவாய் மொழியை பண்ணினார். அதுக்கப்புறம் 87 பாசுரங்கள் கொண்டதான அதர்வ வேத சாரமாக பண்ணினர். இப்படி சதுர்வேதங்களுக்காக சதுர்பிரபந்தங்களை பாடினார். அதிலே அவர் முக்கியமா சொல்றது என்ன, எம்பெருமானுடைய திருவடியை அடையுங்கள் அப்படிங்கிற இந்த ஒன்றுதான். அதுல பாசுரத்தை திருவாய்மொழியை ஆரம்பிக்கும் போதே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனமே. அந்த எந்தெருமான என்னுடைய துயரறு உயர்னா இந்த தாபத்ரயம் சாம்சாரிகமான ஆத்தியாத்மிக அதிபோதிக அதிதெய்விகங்களான இந்த சம்சாரத்திலே நாம் படுகின்ற துக்கங்கள் இருக்கே, இந்த சம்சாரம் தொலையணும்னா அது எந்தெருமான் திருவடியை நீ சரணாகதி பண்ணி தொழுகியது அப்படின்னு துயரரு சுடரடி பொழுது எழு என் மனமே அப்படின்னு தன் மனசுக்கு ஆழ்வார் அறிவுறுத்துகிறார். இப்போ இந்த முதல் படியத்துல பரதத்துவ நிர்ணயம் பண்ணி திருவாய்மொழி முதல் பத்துல ரெண்டாவது அந்த பிரசகம்னு சொல்றாளே அதுல வீடு மின் முற்றமும் ஈடு செய்து உண்மையில் வீடுடையானிடை ஈடு செய்தேன்னு ஒரு மடக்காக வந்த பாசுரம், அதாவது சம்ஸ்கிருதத்துல யமகம்னு சொல்லுவார். அந்த யாப்பிலக்கண யமகம்ங்கிற யாப்பிலக்கணத்துக்கு உட்பட்டதான அந்த வீடு மின்ன சொல்லி வீடு செய்மினே அப்படின்னு சரணாகதி பண்ணுங்கோ. எம்பெருமான் திருவடியின் மேலுள்ள பற்றை தவிர மற்றதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னாலே பண்ண முடியாததான பக்தியோகம் முதலானவைகளை விட்டுவிட்டு வீடுமின் முற்றவும் வீடு செய்து எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுங்கோ, பிரபத்தி பண்ணுங்கோ. எதுக்காக பண்ணணும்? உண்முயிர் வீடுடையானிடை, இந்த உன்னுடைய ஆத்மா மோக்ஷம் போகணுமா இல்லையா, சீரழிந்த பிராப்தி ஆகணுமா இல்லையா, அதுக்காக அந்த மோக்ஷமித்து ஜனார்ஜனாத்னு சொல்ற மாதிரி அந்த மோக்ஷத்தை எவன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணு. சரி, சரணாகதி பண்ணா என்ன பிரயோஜனம், அதனால பலன் என்னன்னு கேட்ட வீடு செய்யினே அவனுக்கு கைத்தறியும் பங்கோ. அந்த கூட்டரிய திருவடி தாமரைகளுக்கு கைத்தறியும் பங்குங்கோ அப்படின்னு சொல்லி வீடு செய்யினேன்னு அத்தியற்புதமா அந்த இரண்டாம் பத்து முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டார். இப்போ நம்மாழ்வார் பார்க்கிறார் பாதுகேங்கிறதான அவதாரத்தை தான் எடுத்தாச்சு. இப்போ ஷடகோபனானவர் பாதுகையாக அவதாரம் பண்ணியாச்சு, அதனாலதான் அந்த பாதுகைய ஷடகோபம்னு சொல்றோம். ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துல ஒரு ஆத்மா இருக்கு. இப்போ சரீரம் முக்கியமா இல்ல ஆத்மா முக்கியமாங்கிறதான ஒரு கேள்வி எழுவதாக வைத்துட்டு, அப்போ எதுக்கு நாம பிராதான்யம் கொடுப்போம், சரீரத்துக்கா ஆத்மாவுக்கா? ஆத்மாவுக்கு தானே. அதனால இந்த பாதுகேங்கிறதான சரீரத்துல ஷடகோபர் அல்லது நம்மாழ்வார்னு சொல்றதான ஆத்மா புகுந்ததுனால அந்த சரீரத்தை நாம் பொருட்படுத்தாமல் அந்த பாதுகை என்பதை பொருட்படுத்தாமல் என்ன சொல்றோம், இன்னைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனா ஷடாரி சாதிங்கன்னு சொல்றோம், அப்போ ஷடகோபம் சாதிங்கன்னு சொல்றோம். அதனால அது அந்த ஆத்மாவே முக்கியமாக நாம் கருதுவதனாலே அந்த பாதுகையான சரீரத்துக்கு ஆத்மாவாக ஷடகோபரான அந்த நம்மாழ்வார் புகுந்ததனாலே இன்றளவும் நாம் திருக்கோவில்களிலே பிரசாதிக்கின்றதான அந்த பாதுகைகளை அதை ஷடகோபம்னு சொல்றோம். சரி, ஷடாதி சாதிங்கன்னு தானே கேட்கிறோம் நாம, அதனால இந்த பாதுகேங்கிற பேரே போய் ஷடகோபம் ஷடாரி ஷடஜித்து அப்படின்றதான இந்த பேரு எப்படி வந்ததுன்னா நம்மாழ்வார் பாதுகைக்குள்ளே தான் ஆவிர்வாவமானதனாலே வந்தது. அந்த சம்பந்தத்தினாலேதான் பாதுகையிலே நம்மாழ்வார் என்ற ஆத்மாவுடைய சம்பந்தத்தினாலேதான் ஷடகோபம் ஷடசித்தி ஷடஹரின்னு நம்ம இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது எம்பெருமானை சென்று தரிசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அந்த ஷடாரி சாதிக்கிறதுனாலே அவளுக்கு அனுகிரகம் ஏற்படுறது. அது ஒரு பெரிய பிரயோஜனம். அது அந்த ஆத்மாவை எந்த சேதனன் போய் எம்பெருமானை சேவிக்கிறானோ, யாருக்கு ஷடாரி சாதிக்கப்படுகிறதோ அவனுக்கு எம்பெருமானிடத்திலே ஒரு மிக அதிகமான பிரீத்தியை உண்டாக்கி அவன் உய்வதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. வேதாத்தியனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி இல்லை. சீவருக்கு எந்த வருணத்துல இருந்தாலும் அவர்களுக்கும் தகுதி இல்லை. அப்புறம் சூதிராளர்களானவர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அவளும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேணுமே, அவர்களும் எம்பெருமான் திருவடியை அடைய வேணுமே. அதுக்காக ஆழ்வார் இந்த திரமிட உபனிஷத்துங்கிறதான தமிழ் மொழியிலே அந்த தமிழ் உபனிஷத்தான திருவாய் மொழியை பாடினார். அதன் மூலம் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு நாமெல்லாம் பாத்திரபூதர்களாக ஆகும்படி செய்து நமக்கு ஒரு தகுதியை கொடுத்தார் என்று சொன்னால் அது சாலப்பூரும்பு. அதனாலதான் வேதம் தமிழ் செய்த ஷடகோபன் அப்படிங்கிறதான இதே ஒரு தமிழ் பேர் வந்தது. அப்படிப்பட்ட அந்த வேதம் தமிழ் செய்த ஷடகோபனானவர் ரொம்ப கௌரிக்கத் தகுந்தவர், பாராட்டத் தகுந்தவர், போற்றத்தக்கவர். இப்போ இந்த திருவாய்மொழிய ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணினார். எல்லாரும் இந்த கற்றுகின்ற எம்பெருமானை திருவதி அடைந்து உஜீவனம் அடைய வேணும்னு. ஆனா தமிழ் தெரிந்தும் கூட அந்த திருவாய்மொழியை கற்காதவர்கள் அநேகம் பேர் இருக்காளே, அவளுக்கும் ஒரு கிருபையை பண்ணணுமே. அதுக்காக அந்த பாதிரிக்குள்ளே ஆத்மாவாக புகுந்து நம்மாழ்வார் இந்த ஷடகோபம் ஷடாரி ஷடஜித்திங்கிற பேர்னால எம்பெருமானை சேவிக்க வருபவர்களுக்கு எல்லாம் அனுகிரகத்தை பண்ணி அவர்களையும் உஜ்ஜீவிப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா அது சத்தியம். இப்படி இந்த இரண்டாவது ஸ்லோகமான பிரமிடோபனிஷத் நிவேச சூன்யம் லக்ஷ்மீரமணாய ரோசேஷ்யன் த்ருவமாதிசதி ஸ்ம பாதிபாத்மா ஷடகோப ஸ்வயமேவ மானனீயான். ஷடகோபம் ஸ்வயமாகவே தானாகவே பாதுகையினுடைய உள்ளே ஆத்மாவாக புரிந்து அந்த பாதுகங்கிற பேரையே இல்லாம பண்ணிட்டு தன் பேர்னாலேயே ஷடகோபம் ஷடாரி ஷடஜிதுங்கிற பேர் வரும்படியாக பண்ணுகின்றார் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது சமாச்சாரத்தின் ஸ்லோகம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. அதுக்கு மேல மூணாவது ஸ்லோகத்தை எழுதுகிறார். நியதம் மணி பாதுகே ததானா சமுனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம் பரம் ஆததானரூபம். பாதுகையே எல்லாரையும் அனுகிரகிக்கலாமே, அப்புறையே அங்கே நம்மாழ்வார் அந்த பாதுகைகளிலே ஆத்மாவாக புகுந்தார். அப்படி நம்மாழ்வார் பாதுகையினுடைய ஆத்மாவாக புகுந்து அவதாரம் பண்றதுக்கான அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டா அதுக்கு பதில் சொல்லும் முகமாக இந்த மூன்றாவதான சமாக்கியா பத்ததி ஸ்லோகம் அமைகிறது. ஹே மணி பாதுகே, ஏ ரத்னங்கள் இழைக்கப்பட்டதான பாதுகைகளே, சமுனிஹி அந்த நம்மாழ்வார் என்ற ஷடகோபன் அந்த ஷடகோபங்கிறதான தன்னுடைய பெயரை சதான அந்த பாதியனுடைய பெயரை தான் வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ நீ ஆசிரியத்திருக்கிறதான பாத அந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஜாத பிறந்ததான உண்டானதான வம்சா குலம். இப்போ முன்ன சொன்ன மாதிரி பத்யான் சுத்ரோ ஜாயத்த, அப்ப எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தானே அந்த சாதுர்வர்ணியமான சூத்ரங்கிறதான வர்ணம் ஏற்பட்டது. அந்த சூத்ர வர்ணத்திலேயே தான் பிறக்கிறார். பிரதிபத்யை பரம், ஏன்னா அந்த நான்காவது வர்ணத்துக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பதற்காக அந்த வர்ணத்திலே போய் நம்மாழ்வார் அவதரிக்கிறார். அப்படி அந்த நம்மாழ்வாராக அவதரித்த அந்த ரூபம், அந்த ரூபத்தை எடுத்து ஆததான எடுத்தார். அது நியதம், நிச்சயம். ஏ நிச்சயப்படுத்தி அந்த நம்மாழ்வாருங்கிறதான ரூபத்தை அந்த நான்காவது வருணமான சூத்ர வர்ணத்தில அந்த சூத்ர யோனியிலே பிறந்து ஏன் நம்மாழ்வார் ஏற்படுத்தியுள்ளார்? பாதுக மட்டும்தான் எல்லாராலும் பிரசிலே ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமே எம்பெருமானுடைய பிரீத்தியை நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடும். தனியா நம்மாழ்வார்னு அவதாரம் என்னத்துக்கு தீர்வு கேட்டாலோனோ? அது பதில் சொல்றார், பாதுகையினுடைய திருநாமமான ஷடகோபம்ங்கிற ஒரு விதை, அத நானும் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆழ்வார் ஆசைப்பட்டாராம். ஒரு ரூபம் எடுத்தாதானே அதுக்கு ஒரு பேரை வைக்க முடியும். ஒரு ரூபம் இல்லைன்னா பேர் உண்டோ? பேர் வர முடியாது. ஒரு உருவம் இருந்தாதானே அதுக்கு பேர் இருக்கும். அதனால இந்த அது பாதுகையினுடைய சம்பந்தம் பத்யாம் சுந்திரோஜாயத்தன்னு திருவடிகளிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்றதுனால அந்த சுந்திர யோனியிலேயே பிறந்து அப்படிப்பட்ட நம்மாழ்வாரான ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டார். அந்த ரூபத்தை பாதுகையில் சம்பந்தம் உள்ளதான அந்த சாத்துர்வழியத்தில் பிறந்து எடுத்தது என்பது மிகசிரேஷ்டம். ஏன்னா வேதம் என்ன சொல்றது? பத்யாம் சூத்ரோ ஜாயத்தை எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து சூத்திரர்கள் உண்டானார்கள் சொல்றதா? அதனாலே அந்த சூத்திரர்கள் சம்பந்தம் உள்ளதான எம்பெருமானுடைய அவயவம் எது? அவனுடைய சாட்சாத் திருவடிகளே. அப்படிப்பட்ட அந்த திருவடிகளிலிருந்து உண்டானதான நான்காவது வருணமே மிக உயர்ந்தது. இப்போ என்னது உள்டாவான்னா சொல்ற எழுதிருக்கலாம். பிராமண ஜென்மம் தானே சிரேஷ்ட ஜென்மம். பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன்னு தானே சொல்றது. அப்போ சத்திரியில காட்டிலும் பிராமணர்களோ இருந்தவர்கள் இல்லையா? அதே மாதிரி வைசியர்களை காட்டிலும் பிராமணர்களும் சத்திரியர்களும் இருந்தவர்கள். அதே மாதிரி சூத்ரர்களை காட்டிலும் மேல பிராமண கத்திய வைசியர்கள் உயர்ந்தவர்கள் தானே உலகத்துல ஒரு பொதுவா எல்லாரும் சொல்றது. ஆனா இங்கே இந்த நான்காவது வருணத்தை வசத்தின்னு ஏன் சொல்றேன்னா அதுதான் உண்மையும் கூட. ஓ, ஒரு பிராமணனும் ஒரு நான்காவது வருணத்துல பிறந்தவனும் டேட் ஆஃப் ஜாயினிங் ஒன்னா இருக்கு. ஒரு வேலையில அவன் எங்கேயோ போடுவான், இவன் வெளியே இருப்பான். ஏன்? அவனுக்கு அந்த அரசாங்க சலுகைகள் கிடைக்கிறது. அப்போ இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, நம்மாழ்வார் அந்த சூதிரனா பிறந்ததுனால அதை உயர்ந்ததாக கருதும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அதனாலே அவளுக்கு எல்லா வசதி வாழ்க்கை அந்த போகங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கு. அதனால எம்பெருமானுடைய அவயவங்களிலேயே நாம் மிகவும் ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்கு? அந்த எம்பெருமான் திருவடிக்குத்தானே, அந்த திருவடியிலேயே தான் பிறக்க வேணும்னு சூத்திர யோகியில போய் பிறந்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் யாரு? சாக்ஷாத் விஸ்வசேனர்னு சொல்றதான சேன முதலியாருடைய அபராவதாரம் தானே. தானே விருப்பப்பட்டு சூத்திர யோனியிலே போய் நம்மாழ்வார் பிறக்கிறார். எதுக்காக? மற்றவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் திருவடி உசர்ந்த உயர்ந்தது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக. மற்ற வர்ணங்கள் எல்லாம் பாதுகா சம்பந்தமில்லாத அவயவங்களிலிருந்து உண்டானதாலே தான் பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ வைசியனாகவோ ஆகணும், அதிலே பிறக்கணும்னு நம்மாழ்வார் நினைக்கலையாம். ஏன்னா பிராமணோசிய முகம் ஆசி, முகத்திலிருந்து பிராமணம் தோன்றினார்னு வேதம் சொல்றது. அப்புறம் புஜங்கள் கோயில்களிலிருந்து க்ஷத்திரியன் தோன்றினார்னு சொல்றது. ஊருன்னா தொடைகளிலிருந்து வைசியன் தோன்றினான்னு சொல்றது. ஆனா எம்பெருமானுக்கு நாம் ரொம்ப அதிகமா எம்பெருமானிடத்திலே இருக்கிற அவயவங்களிலே அதிகமா நாம ஆசைப்படுறது இல்லை, அவன் திருவடிதானே. அந்த திருவடியிலிருந்து பிறந்தவனான அந்த நாம்தாதுவனுக்கான சூத்திர யோனியில தான் போய் பிறந்து தனக்கு அங்கேயும் எம்பெருமான் திருவடி சம்பந்தம் பாதுக சம்பந்தம் இருக்குங்கிறத ஸ்பஷ்டமா தன் பிறப்பினாலேயும் காண்பிக்கிறார் நம்மாழ்வார்ங்கிறது தான் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான இது. இதுக்காக அவர் எதுக்காக ஒரு தனி ரூபம் எடுக்கணும்? ஏன் அது எந்த இதுலேருந்து பிறந்தாலும் பாதியை பற்றி பண்ண முடியாதா? இல்ல திருவாய்மொழியை பண்ண முடியாதா அப்படின்னா இல்ல. முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு மட்டுமே வேதம் ஓதுகின்றதான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நான்கு வர்ணங்களிலேயும் இருக்கிற ஸ்ரீகளுக்கு அந்த வேதம் ஓதுறதான பாக்கியம் கிடையாது. இவர்களும் தன்னுடைய திருவாய் மொழியை போதி அவர்களும் நற்கதியை அடைய வேணுங்கிற ஒரு அபரிமிதமான ஆசையினாலே அத அந்த வேதத்தை சொல்லக்கூடாததான அந்த சாதுர்வர்ணியமான சூத்ரயோனிய போய் பிறக்கிறாரான் அம்மாழ்வார். இப்போ அப்படி பிறந்ததாலே இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். ஆழ்வார்கள் 12 பேர், அதுல 2 பேரை ஒப்புவா நம்மாழ்வாருக்கு அந்தர்கதமா அவருக்கு சிஷ்யனாகவே இருந்து எம்பெருமானை பாடாக தன் கணினும் சிறுத்தாம்பினாலே நம்மாழ்வாரை மட்டும் பாடின மதுரபதி சாக்ஷாத் பிராட்டினுடைய அம்சமாக பூமி பிராட்டினுடைய அம்சமாக வந்ததான ஆண்டாள் பெரியாழ்வாருடைய உட்பி. இந்த 2 பேரும் விட்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் 11 சொல்றது நம்ம சம்பிரதாயம். இந்த 10 ஆழ்வார்கள்ல பிராமண ஆழ்வார்களும் இருக்காளே, பெரியாழ்வார் பிராமணர், அப்புறம் விப்ரநாராயணன் தொண்டரடி பெரியாழ்வார் பிராமணர். அப்படி அந்த பிராமண குலத்துல அந்த ஆழ்வார்கள் பிறந்த மாதிரி விரும்புறது இருக்கலாம்னு இல்லை. அப்படி இல்லாமல் இவர் சூத்ரயோனியிலே பிறந்திருந்தா கூட இன்றளவும் நாம் சேவிக்கின்ற அந்த ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரைன்னு சொல்றோமே, அதுல பெருமாள் பிராட்டி விஸ்வசேனர் அப்புறம் நம்மாழ்வார் நாகமுனிகள் இப்படித்தானே நம்ம வரிசையா இருந்து வரும் இல்லையா? அதைத்தானே எதிராக சத்தத்தில் நம் சுவாமி தேசிகனும் முதல் 10 இதனால அந்த வரிசையா அவரோகண கிரமத்துல பெருமாள்ல ஆரம்பிச்சு பிரணாமம் லக்ஷ்மண முனிகி சதிகன்னாதி மாமகம்னு இந்த அங்கீகார பரியங்கம் அந்த குரு பரம்பரைய அவிச்சின்னமா சொல்லும் போது அங்கே நம்மாழ்வார் அப்புறம் நாதமுனிகள் அப்படித்தானே கொண்டு போறார். அதனால இந்த இடத்துல நாம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆழ்வார்கள் பதின்மர் இருந்தாலும் அதிலே பிராமண ஜாதியிலே பிறந்தவா அந்த வர்ணத்துல பிறந்தவா இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த சதகோபனான சூத்ரயோனியிலே பிறந்த நம்மாழ்வாரை நாம் ஏன் நம் குரு பரம்பரையிலே ஆச்சாரியராக கொண்டோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருவோம். இத்தனை ஆழ்வார்கள் இருந்தோம், அவர்களெல்லாம் நாலாயிரம் வித்ய பிரபந்தத்தை இந்த உலகத்திலே பரவும்படியாக நாதமுனிகளுக்கு அனுகிரகிக்கல, நம்மாழ்வார் மட்டுமே அனுகிரகித்தார். அவர் தான் பண்ணதான நாலு பிரபந்தங்கள் மட்டுமில்லை, மற்றைய ஆழ்வார்கள் பண்ணதான 19 பிரபந்தங்களையும் சேர்த்து 23 பிரபந்தங்களை நம் நாதமுனிகளுக்கு யோக தசையிலே உபதேசித்தாருங்கிறத நாம குரு பரம்பரையில பார்க்கிறோம். இப்போ 24 பிரபந்தமாச்சு, 23 தானே கணக்கு சொல்றேன்னா, நாதமுனிகள் காலத்துக்கு பின்னாலே பாஷ்யக்கார காலத்திலே வந்தது அந்த ராமானுஜ நூற்றாண்டாதின்னு சொல்றதான பிரபன்ன காயத்ரியான அந்த ராமானுஜனை போற்றுகின்றதான இந்த ராமானுஜ நூற்றாண்டாதி, அது திருவரங்கத்து அமுதனார் பண்ணது. அதனால நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் உபதேசித்தது 23 பிரபந்தங்களே அன்றி 24 பிரபந்தங்கள் அல்ல. ஏன்னா அது பிற்காலத்து வந்தது, அதை அப்ப அவர் உபதேசிக்க முடியாது, அதனால அதை கணக்கு எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் 23. இப்படி நம்மாழ்வார் தான் தேடி போய் அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் எப்போதும் தனக்கு வேணும்னு நினைக்கிறவர் பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ அல்லது வைசியனாகவோ பிறக்காமல் 4வது வருணமான அந்த சூத்ர ஜாதியிலே ஏன் போய் பிறந்தார், அந்த வருணத்துல ஏன் போய் பிறந்தார்னா, தன் பிறப்பிலும் கூட எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் தன்னை விட்டு நீங்க கூடாது என்பதற்காக. அதனால இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதத்தான் இந்த 3வது பாதுகாசனுடைய ஸ்லோகமான நியதம் மணிபாதுகே ததானஹா சமுனித்து ஷடகோபித்யபிக்யாம் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வார் தான் ஏன் சுத்ரயோனியிலே பிறந்தார் என்பதற்கான காரணத்தை மிக அழகாக ஆச்சரியமா அற்புதமா நம் சுவாமி தேசிகன் இந்த சமாக்கியாபத்தி 3வது ஸ்லோகத்துல காட்டுறத நாம ரசிக்கவோன் அடியேன் அமைகிறேன். கவிதாரியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹ.